రామాంజలయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాని తృణాయమేనే అస్మద్గురుర్భగవతో శ్యదయైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే శ్రీకృష్ణదేశిక పదాంబుజభృంగరాజం వేదాంతలక్ష్మణమునీంద్రకృపాత్తబోధం త్రయ్యంతదేశిక యతీంద్ర శఠాదిమూర్తిం గోపాలదేశిక శిఖామణిమాశ్రయామః అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలి విలాస ద్వాంత దిగ్మాం సుజాలే నిరవధి కరుణాబ్ధౌ వేద చూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. స్వామి దేశీయన్ అరుళి చేత గ్రంథంగళ్ళ రక్షా గ్రంథంగళ్ళ శ్రీ పాంచరాత్ర రక్షా என்ற గ్రంథం அதை பத்தியான திருநாமங்கள் எல்லாம் இனிமே வரப்போகுது. ரக்ஷா கிரந்தங்கள்ல ரகசிய ரக்ஷா விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சிருக்கு. ரகசிய ரக்ஷா என்பது சதுஸ்லோகி பாஷ்யம், ஸ்தோத்திரத்ர பாஷ்யம், கத்தியத்ரய பாஷ்யம் இது மூணும் சேர்ந்தது. ரகசிய ரக்ஷா விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டோம். பூர்ணமாக பார்க்க முடியாட்டாலும் ஓரளவு ஒரு கோடிட்டு காண்பிக்கிற முறையில் அந்த விஷயங்களை எல்லாம் பார்க்க முடிஞ்சது. கடைசியா ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷா சாதிக்க போற நிக்ஷேப ரக்ஷா விஷயங்களும் ஆயிடுத்து. சச்சரித்த ரக்ஷா விஷயங்கள் முதல்லயே ஆயிடுச்சு. அதனால ரக்ஷா கிரந்தங்கள்ல கடைசியா இருக்கக்கூடிய ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷா அப்படிங்கிற கிரந்தத்திலிருந்து சில விஷயங்கள் பார்க்கணும். இந்த கிரந்தமானது ஸ்ரீ தேசிகனே அழகா பிரிச்சு ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷா என்று பெயரும் வச்சு பிரசித்தமாக்கியிருக்க. ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்துல ஒரு இடத்துல சொல்லும் போது ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷையில் உபபாதித்தோம் அப்படின்னு சாதிக்கிறேன் தேசிகனேன். இந்த விஷயத்தை பத்தி ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷையில நாம் சொல்லியாச்சு, நாம் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத எடுத்து சொல்ற. ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷா அப்படின்னு சாதிச்சபடினால இது வெறும் பாஞ்சராத்திர ரக்ஷான்னு சொல்லக்கூடாது. ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷா என்றுதான் கிரந்தத்தினுடைய திருநாமம் என்று ஸ்ரீ உத்தமர் சுவாமி சாதிச்சிருக்கார். ஏன்னா வெறும் பாஞ்சராத்திரம் சொல்றதை காட்டிலும் ஸ்ரீ பாஞ்சராத்திரம் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப விசேஷமான கிரந்தமானபடினால பாஞ்சராத்திர ஆகமங்கள்லாம் ரொம்ப விசேஷம். பாஞ்சராத்திர பிரக்ரியா அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அதனால வெறும சொல்லக்கூடாதுன்னு தேசியனுடைய திருவுள்ளம் அப்படின்னு அவர் சாதிச்சிருக்கார். அநேக திருநாமங்கள் இப்போ அதுலேருந்து வரப்போறது. இந்த ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷா என்கிற கிரந்தத்திலிருந்து 525 ஆரம்பிச்சு 680 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 155 திருநாமங்கள் அந்த விஷயம்தான் நம்ம பார்க்க போறோம் இனிமே. அதனால இனிமே வரக்கூடிய காலக்ஷேபம் ஸ்ரீ பாஞ்சராத்திர விஷயமா இருக்கும் நிறைய. அப்போ அத்தனை விஷயம் நமக்கு அதுல கிடைக்கும்படி சுவாமி தேசியம் சாதிச்சிருக்கார் அப்படிங்கறத பார்க்கணும். பாஞ்சராத்திரம் அப்படின்னா பெருமாளுடைய ஆராதனை பிரக்கிரியில ஒரு விதம். துவாம் பாஞ்சராத்திரிக நயேன பிருதக் விதேன வைகானசேன ச பதா நியதாதிகாராஹ சம்ஜ்ஞா விசேஷ நியமேன சமர்ச்சயந்தஹ பிரீத்யா நயந்தி பலவந்தி தினானி தன்யாஹ என்று சுவாமி தேசிகனே சரணாகிரி தீபிகையில சாதிக்கிறார். பெருமாளை பத்தி சொல்லும் போது துவாம் பாஞ்சராத்திரிக நயேன பிருதக் விதேன பலவிதமான பாஞ்சராத்திர பிரக்கிரியை முறையிலும் வைகானச பிரக்கிரியை முறையிலும் உனக்கு பலர் ஆராதனம் செய்கிறார்கள். அதன் மூலம் அவர்கள் தன்னுடைய காலத்தை பக்தியுடன் அழகாக கழிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். எம்பெருமானை கோயில்களில் திருவாராதனம் செய்யக்கூடிய பாக்கியம் எல்லாருக்கும் கிடையாது, எல்லாரும் செய்ய முடியாது. திவ்ய தேசங்கள்ல பார்த்தோம்னா ஒன்னு பாஞ்சராத்திர ஆகவம் அது பின்பற்றி இருக்கும், இல்ல வைகானச ஆகமத்தை பின்பற்றி இருக்கும். திருவேங்கடமலை, திருவல்லிக்கேணி முதலான திவ்ய தேசங்கள்ல வைகான சாகமும் இருக்கு. ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில் அதாவது காஞ்சிபுரம் முதலான திவ்ய தேசங்கள்ல, திருக்குடந்தை முதலான திவ்ய தேசங்கள்ல பார்த்தா பாஞ்சராத்திர ஆகமம் அதை பின்பற்றி ஆராதன பிரக்கிரியா நடக்கிறது. இப்படி ரெண்டு பிரக்கிரியா இருக்கு, இந்த ரெண்டுமே விசேஷமானது. அதனால்தான் தாம் பாஞ்சராத்திரிகனையேன பிருத்தக் விதேன வைகானசேன பதா நியதாதிகாராக. ஆனா இந்த ரெண்டுக்குமே நியதாதிகாரம், இவர்கள் தான் பண்ணலாம் என்று கணக்குண்டு, எல்லாரும் பண்ணிட முடியாது. வைகானச முறைப்படி திருவாராதனம் பண்ணணும்னா அந்த வைகானசத்துல அந்த வம்சத்துல வந்தவனா இருக்கணும், அப்பதான் பண்ண முடியும். பாஞ்சராத்திரம் முறைப்படி பண்ணணும்னா ஒண்ணு அந்த வம்சத்துல வந்திருக்கணும், இல்ல தீட்சிதனா இருக்கணும், அதாவது பாஞ்சராத்திர தீட்சையாவது வாங்கிட்டு இருக்கணும், அப்பதான் திருவாராதனம் பண்ண முடியும். பாஞ்சராத்திரி தீட்சையும் இல்லாமல் அந்த வம்சத்திலையும் வராமல் சாதாரணமா இருக்கிறவர்கள் திருக்கோயில்கள் போய் ஆராதனம் பண்ண முடியாது. அதனால நியதாதிகாராக அப்படிங்கிற மாதிரி பிருத்தக் விதேன அப்படிங்கிறார். அதாவது பாஞ்சராத்திர ஆகமங்கிறதே ஒன்னு அப்படின்னு, அதுலயே பலவிதம் இருக்கு. ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய பாஞ்சராத்திர ஆகமம் வேற, பெருமாள் கோயில்ல காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய ஆகமும் வேற, பிரக்கிரியை வேற வேறையா இருக்கு, பலவிதம் இருக்கான். பாஞ்சராத்திரிகனையேன பிருத்தக் விதேன வைகானசேன சபதா, அந்த மார்க்கத்தினால நியதாதிகாராக அந்தந்த தகுதி படைத்தவர்கள் அவர்கள் பாக்கியம் செய்தவர்கள். திருமான தொட்டு திருமஞ்சனங்கள்லாம் பண்ணி அலங்காரங்கள்லாம் பண்ணி திருமாலுக்கு ஆராதனம் பண்ணக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு தான் இருக்கு. பூசனை செய்கின்றார்கள் புண்ணியம் செய்தவாரே அப்படிங்கிற நம்மாழ்வார். யார் திருமாலுக்கு பூஜனை செய்கிறார்களோ கோயில்கள்ல தாமரை மலர்கள்லாம் கொண்டு வந்து பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு அர்ச்சனைகள்லாம் பண்ணக்கூடிய பாக்கியம் கோயில்ல எல்லாருக்கும் கிடையாது. யார் இருக்காளோ அவள் புண்ணியம் செய்தவாரே, அவள் என்ன பாக்கியம் பண்ணார்களோ அப்படின்னு அவர்களை கொண்டாடுறார் நம்மாழ்வார். அதே ரீதியில் தான் நம்மாழ்வாருடைய அந்த பாசுரத்தை பின்பற்றி தான் தேசிகளும் அவர்களை கொண்டாடுறார். பிரீத்தியானயந்தி பலவந்தி தினானி தன்யாக, அவர்கள் எல்லாம் தன்யர்கள், பாக்கியம் செய்தவர்கள். ஏன்னா அவர்களுடைய காலங்கள்லாம் சபலமா இருக்கான், நல்ல பொழுது போறது அவளுக்கு பெருமாள் திருவாராதனம் பண்றது மூலம், அதுவே தான் விருத்தி அப்படின்னு இருக்கும்போது வேற ஏதோ விருத்தி வேற ஏதோ குழப்புக்கு தேவன்னு பார்த்துட்டு பெருமாளுக்கும் திருவாராதனம் பண்றான் அப்படின்னு இல்லாமல் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றதே தான் அவளுக்கு விருத்தி அப்படின்னு இருக்கும்போது அது விசேஷம்தானே அப்படின்னு கொண்டாடுறார். ஆக இதுல வைகானச மார்க்கம் என்ன ஒண்ணு இருக்கு, வைகானச பிரக்ரியா என்ன ஒண்ணு இருக்கு, பாஞ்சராத்திர பிரக்ரியா என்ன ஒண்ணு இருக்கு. இதுல இந்த பாஞ்சராத்திர பிரக்ரியா, இதுல பாஞ்சராத்திர பிரக்ரியில சில பேருக்கு சில சந்தேகங்கள்லாம் வந்திருக்கு ஒரு காலத்துல, இது பிரமாணமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதுல சர்ச்சையெல்லாம் நடந்திருக்கு. அதனால சி பாஞ்சராத்திர ரக்ஷா, சி பாஞ்சராத்திரத்தை காப்பாத்தி கொடுக்கிற சுவாமி தேசிகன். தேசிகன் காலத்துக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை இருந்திருக்கு. சுவாமி ஆள வந்தார் ஆகம பிராமணியம் என்று ஒரு புஸ்தகம் சாதிச்சிருக்க. ஆகமம் அப்படின்னா பாஞ்சராத்திர ஆகமம், அதுவும் பிரமாணம் தான் அப்படிங்கிறத காண்பிக்கும்படியாக பாஞ்சராத்திர ஆகமம் சரியானதுதான் பின்பற்ற வேண்டியதுதான் அப்படிங்கிறத காண்பிக்கும்படியாக ஆகம பிராமணியம் என்று ஒரு புஸ்தகமே சாதிச்சிருக்கார் ஆளவந்தர். இன்னும் கூட பல கிரந்தங்கள் உண்டு இந்த விஷயத்துல. இப்போ இந்த இடத்துல ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷா இதுல சுவாமி தேசிகன் சாதிக்கிறது அந்த ஒரு விஷயம் மாத்திரம் இல்லை. ஸ்ரீ பாஞ்சராத்திர தந்திரம், ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமம் பிரமாணம் தான் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை, இன்னும் பல விஷயங்கள் சொல்ற. அதனால இதுல மூணு அதிகாரம் இருக்கு, இந்த சீபாஞ்சராத்திர ரக்ஷையில மூணு அதிகாரமா பிரிச்சிருக்காரு தேசிகர். அதுல முதல் அதிகாரம் தான் சித்தாந்த வியவஸ்தாபன அதிகாரம் அப்படிங்கிறது. அதுதான் ஸ்ரீ பாஞ்சராத்திரம் பிரமாணம் அப்படிங்கறத ஸ்தாபிச்சு அதனுடைய சித்தாந்தங்களை வியவஸ்தாபனம் பண்ற. என்னென்ன சித்தாந்தம், மந்திர சித்தாந்தம், தந்திர சித்தாந்தம், ஆகம சித்தாந்தம், அது மாதிரி சித்தாந்தங்கள் இருக்கு, அதையெல்லாம் ஸ்தாபனம் பண்றபடியால முதல்ல அந்த அதிகாரத்துக்கு சித்தாந்த வியவஸ்தாபன அதிகாரம் பெயர். ரெண்டாவது நித்திய அனுஷ்டான ஸ்தாபனாதிகாரம் ரெண்டாவது, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. நித்திய கர்ம அனுஷ்டானம், நம்ம வைஷ்ணவர்களுடைய நித்திய கர்ம அனுஷ்டானம் கிட்டத்தட்ட பாஞ்சராத்திர பிரிக்கை அனுசரிச்சு வந்தது. ஒரு நாளை அஞ்சா பிரிச்சு பஞ்ச காலத்துல பெருமாளுக்கு அபிகமனம், உபாதானம், இத்யா, சுவாத்தியாயம், யோகம் என்ன அஞ்சு காலமா பிரிச்சு அஞ்சு காலத்துல அஞ்சு கர்மங்களை செய்யும்படியாக ஒரு பிரக்கிரியை பாஞ்சராத்திர ஆகமம் காண்பிச்சிருக்கு. அதை பின்பற்றி நம்ம ஆச்சாரியர்கள்லாம் பஞ்சகால பராயணர்கள் என்று சொல்லும்படி எழுந்தொள்ளி இருந்தார்கள். பஞ்சகாலம்னா அஞ்சா பிரிக்கணும் ஒரு நாள, ஒரு நாள் அப்படி பிரிச்சு அந்தந்த காலத்துல அந்தந்த அனுஷ்டானங்களை பண்ணிட்டு இருந்தா அந்த நாள் முழுக்க நன்னா சுகமா போகும், பகவத் பரமா போகும். இல்ல அப்படின்னா வேற ஏதோ காரியமா இருந்துட்டு இருக்கும், அப்போ அனாவசியமா விருதாவா போயிட்டு இருக்கும். அதுக்கு இடம் கொடுக்காமல் அடுத்தடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கறத சாஸ்திரங்கள்லாம் எடுத்து சொல்ற வழக்கம். பாஞ்சராத்த ஆகமத்துக்கு முன்னாடியே இன்னும் பல சாஸ்திரங்கள் அப்படி இருக்கு. ஒரு நாளை எட்டா பிரிச்சு அந்த எட்டு பாகத்துல என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத தக்ஷர் அப்படிங்கிற மகரிஷி எழுதியிருக்காரு. அந்த மாதிரி மனு முதலான மகரிஷி எல்லாம் கூட இந்த விஷயத்துல எழுதியிருக்கா. பாஞ்சராத்திர ஆகமம் என்ன பண்றது கேட்டா மொத்தமும் சீமன் நாராயணன் விஷயமாவே ஒருத்தன் வாழ்க்கை, பகவானுக்கே வாழ்க்கை அர்ப்பணிக்க வேண்டியவன், ஒரு சீவைஷ்ணவனா இருக்கிறவன் ஒரு நாளை எப்படி கழிக்கணும் அப்படிங்கறத நித்திபடியான அனுஷ்டானம் என்னங்கிறத பாஞ்சராத்திர ஆகமம் அஞ்சா நாளை பிரிச்சு காமிக்கிறது நமக்கு. அபிகானம், உபாதானம், அத பத்தி விஷயங்கள் எல்லாம் சுவாமி தேசிகன் சாதிக்கிற அதிகாரம் தான் ரெண்டாவது அதிகாரம், நித்திய அனுஷ்டான ஸ்தாபனாதிகாரம் என்று பெயர். மூன்றாவது அதிகாரம் நித்திய வியாக்கியானாதிகாரம். இந்த இடத்துல நித்தியம் அப்படின்னா நித்தியம்னு ஒரு கிரந்தம் எம்பெருமானார் சீபாஷ்யகாரர் சாதிச்சிருக்க நித்தியம் என்ன ஒரு கிரந்தத்துக்கு பெயர். தினமுமே பகவானுக்கு செய்ய வேண்டிய திருவாராதனம் பத்தியான கிரந்தம் அது. ஒரு நாள்ல நாம செய்யற அனுஷ்டானங்கள் அநேகம் இருக்கு. காலையில ஸ்நானத்திலிருந்து ஆரம்பிச்சு ஸ்நானம், திருமண் இட்டுக்கணும், அதுக்கப்புறம் சந்தியாவந்தனம், அதுக்கப்புறம் பிரம்மயஜம் முதலான காரியங்கள் அநேகம், மாத்தியானிகம் அநேகம் இருக்கு காத்தி தூங்குற வரைக்கும். அதுல எல்லாத்த காத்தும் ரொம்ப முக்கியமானது எதுன்னு கேட்டானா பகவத் ஆராதனம், பெருமாளுக்கு திருவாராதம் தவறவே கூடாது. அதுதான் அங்கின்னு சொல்லலாம், அதுதான் பிரதானம். திருவாராதனம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சுத்தமா இருக்கணும். சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சந்தியாவந்தனங்கள்லாம் வரும். சந்தியாவந்தம் பண்ணணும்னா அதுக்கு சுத்தமா இருக்கணும், அதுக்காக தான் ஸ்நானம் வரும். இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு உடையது. காத்தால சீக்கிரம் எழுந்து தீர்த்தம் ஆடி திருமணிட்டு சந்தியாவந்தனம்லாம் பண்ணி சுத்தமான வஸ்திரங்கள்லாம் உடுத்திட்டு சந்தியாவந்தனம்லாம் பண்ணி அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி திருவாராதனம் பண்ணினான் அப்படின்னா பூர்த்தி ஆறுதுன்னு அர்த்தம். அப்படி இல்லாம இதெல்லாம் பண்ணாம வரும் காலம் காத்தால எழுந்துப்பான், குளிச்சுப்பான், சுத்தமா இருப்பான் அப்படின்னா சுத்தமா இருந்து என்ன பண்ணுவாங்கிறது முக்கியம் இல்லையோ. சுத்தமா இருப்பான், யார் மேலையும் படமாட்டான் அப்படின்னா அப்படி இருந்து என்ன பண்றான்னா சந்தியாவதம் பண்றான். சந்தியாவதம் பண்ணி என்ன பண்றான்னா திருவாரணம் பண்றான்னு வரணும் அது. ஏன்னா சந்தியாவந்தமும் ஒரு ஆச்சாரம் தான். அதாவது சந்தியாவந்தனம் அப்படிங்கிற கர்மாவுக்கு தனியா பலன் கிடையாது. அப்போ இந்த திருவாராதனம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி பகவத் ராமானுஜர் நித்தியம் என்று ஒரு கிரந்தம் சாதிச்சிருக்கார். நித்தியம் பண்ண வேண்டிய திருவாராதனம் பத்தி அந்த புஸ்தகம் இப்ப கிடைக்கக்கூடிய புஸ்தகம். அந்த நித்தியத்துக்கு வியாக்கியானமாக சுவாமி தேசிகன் இந்த மூணாவது பாகத்தை சாதிச்சிருக்கார். அதனால நித்திய வியாக்கியானாதிகாரம் எம்பெருமானார் அருள் செய்த திருவாராதன பிரக்கிரியைக்கு வியாக்கியானமா இருக்கு இந்த மூணாவது பாகம். இப்படி மூணு பாகங்கள் ஸ்ரீபாஞ்சராத்திர ரக்ஷையில, சித்தாந்த வியவஸ்தாபன அதிகாரம், நித்தியானுஷ்டான ஸ்தாபன அதிகாரம், நித்திய வியாக்கியான அதிகாரம் என்று மூணு பாகம் இருக்கு. இதுல இந்த மூணாவது பாகம் சரியா கிடைக்கல நமக்கு. மூணாவது பாகத்தினுடைய ஆரம்பம் மட்டும்தான் கிடைச்சிருக்கு, பூர்த்தியா கிடைக்கல. இது நம்ம பண்ண தௌர்பாகியம். ஏன்னா எம்பெருமானாரே நித்தியம்னு ஒரு கிரந்தம் எழுதார், அதுக்கு வியாக்கியானமா சுவாமி தேசியன் சாதிச்சார்னா அது எத்தனை விசேஷமா இருந்திருக்கணும். அது நமக்கு கிடைக்கக்கூடிய அளவு நமக்கு பாக்கியம் இல்லை. அந்த நித்திய வியாக்கியானத்துல கொஞ்சம் ஆரம்ப பாகம் மாத்திரம் தான் கிடைச்சிருக்கு, பூர்த்தியா கிடைக்கல. அதான் இந்த ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷா அப்படிங்கிற கிரந்தமானது பூர்த்தியா நமக்கு கிடைக்கல. தேசியனுடைய கிரந்தங்கள்ல சிலதெல்லாம் பூர்த்தியா கிடைக்கல. ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானமா தத்துவ டீகா என்னொன்னு அருளி செய்த அது பூர்த்தியா நமக்கு கிடைக்கல. அதே மாதிரி நியாய சித்தாந்தனமும் கடைசியில் இல்ல பாகங்கள்லாம் கிடைக்கல. எல்லா காலத்தினுடைய கோலத்தால் நடு நடுவில் காணாத போயிடுது. இப்போ சீபாந்தரத்த ரக்ஷையில ஒரு பெரிய பாகமே கிடைக்கல நமக்கு. அதாவது பெரிய புஸ்தகத்தினுடைய வியாக்கியானம் அப்படின்னா ரொம்ப பெருசா இருக்கணும், அது அதுவே நமக்கு கிடைக்கல. நமக்கு எல்லா தேஜி பிரபந்தங்கள்ல கூட சில பிரபந்தங்கள்லாம் கிடைக்கல நமக்கு தெரியும், எல்லாம் லுப்தம் காணாத போயிடுது. அந்த காலத்துல ஒருத்தர் எழுதி இன்னொருத்தருக்கு கொடுத்தாதான் உண்டு, வேற வழி கிடையாது. காப்பி எடுக்க முடியாது, பிரிண்ட் எடுக்க முடியாது, எழுதி எழுதி வைக்கணும், அதில் பத்திரமா பார்க்கணும், பார்த்து வச்சுக்கணும். எழுதி வச்சு எங்கேயா காணாத போயிடுச்சுன்னா அவ்வளோதான் போயிடுச்சுன்னு, அவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்தாபிக்கணும் எல்லாத்தையும், புஸ்தகங்கள்லாம் பாதுகாக்கணும். அது நமக்கு பாக்கியம் இருந்தால் தான் கிடைக்கும். அது கிடைக்காத அப்படின்னா அதில் சில அந்த நித்திய வியாக்கியானத்தில் ஆரம்பம் மாத்திரம்தான் கிடைச்சிருக்கு. இப்படி பாஞ்சராத்திர ரக்ஷையில் இருக்கக்கூடிய மூணு அதிகாரங்கள், இந்த மூணு அதிகாரனுடைய விஷயங்களை எல்லாம் தொகுத்து இப்போ இனிமேல் நமக்கு திருநாமங்கள்லாம் வரப்போகுது. 524வது திருநாமம், அதிலிருந்து ஆரம்பிச்சு இந்த விஷயம். ஸ்ரீபாஞ்சராத்திர ரக்ஷா கிருத்து பஞ்சராத்திர பிரமாணவித்து அஸ்மார்த்த சம்ஸ்கிரியாதீன அப்ரம்மண்யாபத்தி வாரகா த்ரையாகமோக்த கர்மாதிகாரி வைஷம்ய சாதகஹ ஏகாயனா பௌருஷேய பாவசாதன வேதிதா ஸ்ரீபாஞ்சராத்ர சித்தாந்த பேத லக்ஷண வேதிதா சதுர்விதாகம ப்ரஹ்ம ப்ராப்தி ஹேதுத்வ சாதகஹ ஆரம்பிச்சு அழகான திருநாமங்கள் இருக்கு. இதுல முதல் திருநாமம், அதாவது 524வது திருநாமம், ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷா கிருத்து, ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷா என கிரந்தத்தை அருளை செய்தவர் அப்படின்னு திருநாமம் ஆரம்பத்துல ஒரு அறிமுகமா இருக்கு. அடுத்த திருநாமம் பஞ்சராத்திர பிரமாணவித்து. ஸ்ரீ பாஞ்சராத்திரமும் பிரமாணம்தான், சரியானதுதான் என்பதை அறிந்தவர் என்ன அர்த்தம்? ஸ்ரீ பாஞ்சராத்திரம் பிரமாணம் இல்லை என்பது சில பேருடைய வாதம். மனுஸ்மிருதி முதலானவர்கள் முதலானதுல சொன்ன விஷயங்களை நாம பின்பற்றணும் தவிர ஸ்ரீ பாஞ்சராத்திரத்துல சொன்ன விஷயங்களை எல்லாம் பின்பற்ற வேண்டாம் அப்படின்னு அவளுடைய அபிப்பிராயம். உண்மையில என்ன கேட்டா இது ரெண்டுக்கும் விரோதமே கிடையாது. மனுஸ்மிருதியில மனு சொன்னதுக்கும் பாஞ்சராத்திர ஆகமத்துல உள்ளதுக்கும் விரோதம் கிடையாது. இந்த கூட மேலோட்டமா பார்த்து விரோதம் மாதிரி வச்சுட்டு சில சங்கைகள்லாம் வருது, அதையெல்லாம் மறுத்து பாஞ்சராத்திரம் பிரமாணமே என்பதை ஸ்தாபித்தவர் என்று அர்த்தம். ஆகம பிராமான்யத்துல ஆளவந்தார் சாதிச்சதை வச்சுட்டு சுவாமி தேசியன் சாதிச்சிருக்கார். பாஞ்சராத்திரம் பிரமாணங்கிறதுக்கு என்ன காரணம் சொன்னார் அப்படின்னா பல காரணங்கள் சாதிச்சிருக்கார். ஒன்னாவது காரணம், ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்துக்கு மூலமான ஒரு வேதம் ஒன்று இருக்கு. அந்த வேதத்தினுடைய ஒரு விளக்கமா தான் பாஞ்சராத்திர ஆகமே வந்திருக்கு. அதுக்கு ஏகாயன சாக்கா அப்படின்னு பெயர். அந்த வேத பாகத்துக்கு ஏகாயன சாக்கா என்று பெயர். அதனால வேத மூலமா வந்தபடினால இது பிரமாணம். வேதத்தை அடிப்படையா வச்சுட்டு வர கிரந்தம் தான் நமக்கு பிரதம், இல்லாட்டா பிரமாணம் கிடையாது. ஏன் பௌத்த ஆகமங்கள்லாம் பிரமாணம் சொல்ல மாட்டேங்கிறோம்? புத்த மதத்துல எத்தனையோ நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்க மாதிரி இருக்கும், ஜெயின மதத்துல எத்தனையோ நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்க மாதிரி இருக்கும். ஆனா அதையெல்லாம் ஏன் வைதிகர்கள் ஏத்துக்கிறது இல்லைன்னு கேட்டா அதெல்லாம் வேதத்தை அனுசரிச்சு வந்தது கிடையாது. புத்த மதமோ ஜெயின மதமோ தான் தோன்றித்தனமாக வந்த மதமே தவிர வேதத்தை அனுசரிச்சு வந்தது கிடையாது. ஆனால் இங்க அப்படி இல்லை, எல்லா கிரந்தமுமே வேதத்தை அனுசரிச்சு வந்திருக்கு. மனுஸ்மிருதியோ இல்ல ராமாயணம் அப்படின்னு சொன்னான்னா வேதவேத்தியே பரே பும்சி ஜாத்தே தசரசாத்மஜே வேத பிராச்சேதாதி சாட்சாத் ராமாயணாத்மனா அப்படின்னு வேதவேத்தியனான பரமபுருஷன், வேதத்துல சொல்லப்பட்ட பரமபுருஷன் ஸ்ரீராமனாக அவதாரம் பண்ணும் போது வேதமும் ராமாயணமாக அவதாரம் பண்ணிட்டு அப்படிங்கிற மகாபாரதம் அப்படின்னா பாரதம் பஞ்சமோ வேதா அப்படிங்கிற மகாபாரதமே ஒரு அஞ்சாவது வேதம் அப்படின்னு சொல்ற அளவு அது முக்கியமா இருக்கு. பாகவதம் அப்படின்னா நிகம கல்பதரோகோ கலிதம் பலம் அப்படிங்கிற வேதம் அப்படிங்கிற விருட்சத்திலிருந்து வந்த பழம்தான் பாகவதம் அப்படின்னு சொல்ற. ஆக இந்த புராணங்கள் இத்திகாசங்கள் எல்லாமே வேதத்தை விளக்கறதுக்காக வேத உபபிரம்மணத்துக்காக வந்தது மொத்தமுமே. அப்படி எது வருதோ அதுதான் பிரமாணம். அதனால்தான் கபிலர் அருளை செய்த சாங்கிய சாஸ்திரமோ அது பிரமாணம் இல்லைன்னு சொல்லியிருக்கா. புத்தர் செய்த பௌத்த ஆகமங்களோ அது பிரமாணம் இல்லைன்னு சொல்லியிருக்கா. ஏன்னா வேதத்தை மூலமா வச்சுன்னு வந்ததா தெரியல. சாங்கியமாவது பரவாயில்ல, புத்தாகவும் அடியோடு பிரமாணம் இல்லை. ஆயிருது அந்த ரீதியில வச்சு பார்த்தோம்னா ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமங்கள்லாம் இருக்கு. இதுக்கு மூலம் எதுங்கிட்டா வேதம். வேதத்துல ஏகாயன சாக்கா இல்ல ஒரு சாக்கை இருக்கு, அதுதான் இதுக்கு மூலம். அதனால இது பிரமாணம் ஒன்னாவது காரணம். ரெண்டாவது காரணம், பாஞ்சராத்திர சம்மிதிகளை பண்ணவர் யாரு? வேற யாராவது பண்ணியிருந்தான்னா அப்ப அவருடைய தோஷம் புஸ்தகத்துல வரும். எனவே புஸ்தகம் பண்றவருக்கு என்ன தோஷம் இருக்கோ அது புஸ்தகத்துல போய் விடியும். புஸ்தகம் பண்ணவர் சரியா விஷயத்த தெரிஞ்சுக்கல, அவருக்கு பிரம்மம் இருக்கு, தப்பான ஞானம் இருக்கோ, இல்ல ஏமாத்தனங்கிற எண்ணம் இருக்கோ, இப்படிலாம் இருந்தா அதெல்லாம் புஸ்தகத்துல வந்து சேர்ந்துடும். ஆனா ஸ்ரீ பாஞ்சராத்திரக்ஷ அப்படிங்கட்டா பஞ்சராத்திரஸ கிருஷ்ணஸ்ய வக்தா நாராயண ஸ்வயம் அப்படிங்கிற பெருமாள் தான் அருளி செய்தாராம். இத சர்வஜான பகவான் தானே அருளி செய்தார். அப்ப இதுல தோஷம் வர்றதுக்கு பிரசக்தி இல்லை. அவர் சர்வஜனானபடினால எல்லாம் தெரியுமானபடினால தெரியாமைங்கிற தோஷம் வராது. அதனால ஸ்ரீ பாஞ்சராத்திரம் பெருமாள் சொன்னபடினால இது பூர்த்தியாக பிரமாணம் அப்படின்னாரு. பிரவக்தா சந்தசாம் வக்தா பஞ்சராத்திரஸ்யம் அப்படிங்கிற தேசிகன் பிரவக்தா சந்தசாம் பெருமான் வேதங்களை எல்லாம் பிரவச்சனம் பண்ணார். வக்தா பஞ்சராத்திரஸ்ய பஞ்சராத்திரங்களை சொன்னார். வேதங்களை முதல்ல சொன்னார், ஏற்கனவே இருக்கிற வேதங்களும் சொல்லி கொடுத்தார். ஸ்ரீ பாஞ்சராத்திரம் அப்படின்னா தானே ஆகமங்களை உண்டாக்கி கொடுத்தாராம் பெருமாள், புதுசா உண்டாக்கி கொடுத்தாராம். அடுத்த மூணாவது காரணம் என்ன கேட்டானா, மகாபாரதத்துல பஞ்சராத்திரம் பிரமாணம் அப்படிங்கிறது ஸ்பஷ்டமா இருக்கு. மகாபாரதம் எல்லாரும் உட்கொண்ட புஸ்தகம் தானே, அதுல ஸ்ரீபாஞ்சராத்திரத்தை பத்தியான தகவல்கள்லாம் இருக்கு. அதுல உபரிசர வசூனு ஒரு ராஜா இருந்தார், அவர் பாஞ்சராத்திர ஆகமனிஷ்டரா இருந்தார் அப்படிங்கிற தகவலும் இருக்கு. பல இடத்துல பாஞ்சராத்திரத்தினுடைய பெருமையை சொல்லியிருக்கு. அடுத்த விஷயம், பிரம்மசூத்திரத்துல வியாசர் சொல்லும் போது பிற மதங்களை எல்லாம் மறுக்கும் போது பாஞ்சராத்திரத்தை மறுக்கல, பாஞ்சராத்திரத்தை ஸ்தாபிச்சிருக்க. கபில மதம், யோக மதம், வைசேஷிக மதம், நியாய மதம், பௌத்த மதம், ஜெயினவன், பசுபக்தி மதம் இதையெல்லாம் கண்டிச்சிருக்க, மறுத்திருக்க. ஆனா பாஞ்சராத்திரத்தை வரைச்ச அதை மறுக்கல. அதனால வியாசர் ஒத்துருக்க. அதே வியாசர் தான் மகாபாரதம் பண்ணார். அந்த மகாபாரதத்துல பாஞ்சராத்திரம் பிரமாணம், அதே வியாசர் வேதாந்த சூத்திரத்திலையும் பாஞ்சராத்திரம் பிரமாணம் என்று சொல்லியிருக்க. ஆக பூர்வர்கள் முன்னோர்கள் எல்லாம் ஏத்துன்னு இருக்கான். குறிப்பா நம்ம ஆச்சாரியர்கள் பார்த்தா ஆளவந்தார், பகவத் ராமானுஜர் எல்லாருமே நிர்ணயம் பண்ணியிருக்கார். பாஞ்சராத்திரம் பிரமாணம் இல்லைன்னு சொல்றது யாரு அப்படின்னு கேட்டா, சைவர்கள் சொன்னா அது நமக்கு கவலை இல்லை. அவ என்னன்னா சொல்லிட்டு போட்டோம். ஏன்னா சைவ மதம்ங்கிறது ஒரு ஏட்டிக்கு போட்டியா வந்த மதம் மாதிரி, அது பின்னாடி பின்னால் செய்யப்பட்ட மதம். அத்வைத மதத்துல ஆதிசங்கரர் சொல்லியிருக்கார் அப்படின்னா, அவர் சங்கரர் ரொம்ப நிறையா சொல்லியிருக்க ஒரு விஷயத்த, பாஞ்சராத்திரம் பிரமாணம் இல்லை என்று அவர் சொல்லல. பாஞ்சராத்திரத்துல ஆராதன பிரக்கிரியைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் பிரமாணம் தான் இருக்கு அவர். பகவானுக்கு ஆராதனை பிரக்கிரியை சீபாஞ்சாரஸ்தம் அப்படிங்கறது எந்த அம்சத்திலும் இருக்கமாவே அது தம் வாயாலேயே சொல்லியிருக்க. பின்ன என்னன்னு கேட்டா பாஞ்சராத்திர சில இடங்கள் விபரீதமா அர்த்தம் சொன்ன மாதிரி இருக்கு, அது மாத்திரம் ஜெகிரதையா பார்க்கணும், அங்க அப்படி கிடையாது என்று அவர் ஸ்ரீ சங்கர பாஷ்யத்துல சாதிச்சிருக்க. இதை வச்சுன்னு பார்த்தோம்னா ஆதிசங்கருடைய சங்கர பாஷ்யத்துல கூட பாஞ்சராத்திரம் பிரமாணம் இல்லை என்று சொல்லல, பாஞ்சராத்திரம் பிரமாணம் தான் அவரும் சொல்லியிருக்க. இதுல சங்கரர் கலப்பின சில சந்தேகங்கள் இருக்கு, சில கேள்விகள், அதுக்கெல்லாம் நம்ம பெரியவர்கள்லாம் நல்லா பதில் சொல்லியிருக்கா. இதுல ஏதோ விரோதம் இருக்காமா இருக்குன்றது, விரோதம்லாம் கிடையாது என்று ஸ்தாபனம் பண்ணியிருக்கா. இருந்தா கூட அவரே அத்தனை ஜாகிரதையாக இந்த பாஞ்சராத்திரம் ஒதுக்க வேண்டியது, இதே பசுபதி மதத்தை ஒதுக்கியிருக்க, பசுபதி ஆகமங்களை எல்லாம் இதெல்லாம் பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்க. ஆனா இங்க அப்படி சொல்லல. பகவத் ஆராதனம் சங்கராச்சாரியரே பல இடத்துல பகவத் ஆராதனத்தை பத்தி குறிப்பிடுறார். பெருமானுடைய அர்ச்சாவதார பூஜையை பத்தி பல இடத்துல சாதிச்சிருக்கார். அதனால அவருக்கும் அதுல நல்ல பூரண விசுவாசம் உண்டு, பூரண பிராமணிய புத்தி உண்டு, பஞ்சராத்திரத்தை ஒத்துன்றிருக்கார் அப்படின்னா ஏற்படுது. அதனால பல மகான்கள் இந்த விஷயத்தை ஒத்துன்றிருக்க அப்படின்னால ஸ்ரீ பாஞ்சராத்திரமும் பிரமாணம் தான் அப்படிங்கறத சுவாமி தேசியன் இதுல சாதிச்சிருக்க. ஸ்ரீ பாஞ்சராத்திரத்துக்கு பகவத் சாஸ்திரம் அப்படின்னு பெயர். பாஞ்சராத்திர ஆகம கிரந்தங்களுக்கு பல பேர் உண்டு. பகவத் சாஸ்திரம், தந்திரம், சித்தாந்தம், ஆகமம், ஆகமம் அப்படின்னு பெயர். ஆகமத்துல என்ன சொல்லியிருக்கேன்னா பாஞ்சராத்திர ஆகமம்னு அர்த்தம். தந்திரம் அப்படின்னா பாஞ்சராத்திர ஆகமத்துக்கு தான் தந்திரம் என்ன பெயர். இப்படி பல பேர்ல பல பேர்ல பிரசித்தமானது இது. அதுல பல பாகங்கள், பல பல சம்ஹிதைகள், சம்ஹிதான்னு ஒரு பேர் உண்டு, பாத்ம சம்ஹிதா, பரம சம்ஹிதா, ஈஸ்வர சம்ஹிதா அப்படின்னா ஆராதனங்களை சொல்லக்கூடிய கிரந்தங்கள் ஒன்று ஒன்றும் சம்ஹிதா சம்ஹிதா அப்படின்னு பெயர். அநேக சம்ஹிதா இருக்கான், சம்ஹிதைகள் நிறைய உண்டு. பாத்ம, விஷ்ணு தந்திர, காபிஞ்சல, பிரம்ம சம்ஹிதா, மார்க்கண்டேய சிதிர சம்ஹிதா, பரம சம்ஹிதா, பாரத்வாஜ நாராயண தந்திர பேதேன. இதுல சமிதியில ரொம்ப முக்கியமாக ஒன்பது இருக்கு, அதனால நவரத்னம் அப்படின்னு சொன்னா. அப்புறம் அதையும் சுருக்கி ஒன்பது வேண்டாம் பஞ்சரத்னம் அப்படின்னு அஞ்சு சுருக்கி இருக்க, அதையும் சுருக்கி ரத்னத்ரயம் என்னன்னு சொல்றது. பஞ்சரத்னம் முக்கியமான மூணு சமிதைகள், சாத்வத சம்ஹிதா, பௌஷ்கர சம்ஹிதா, ஜெயாக்ஷ சம்ஹிதா, இந்த மூணுத்துக்கும் ரத்னத்ரயம் அப்படின்னே பெயர். பரமசம்ஹிதா அப்படிங்கறத பத்தி ஸ்ரீ சிவாஷ்யத்துல எம்பெருமானாரே பரமசம்ஹிதா வசனங்கள்லாம் நிறைய எடுத்திருக்காரு. அந்த மாதிரி இதுக்கு தந்திரம் அப்படின்னும், சித்தாந்தம் அப்படின்னும், ஆகமம் அப்படின்னு பெயர், சாத்வதம் அப்படின்னு பெயர். சாத்வதங்கிற பெயர் தான் புராணங்கள்லாம் அடிக்கடி வரும். சாத்வதம் அப்படின்னா என்ன அர்த்தம், சத்வான் அப்படின்னு பெருமாளுக்கு பெயர். அந்த பெருமாளோட சம்பந்தப்பட்டபடினால பெருமாள் சொன்னபடினால இதுக்கு சாத்வதம் அப்படின்னு பெயர். சத்வான்னா சத்வகுணம் உள்ளவன் என்ன அர்த்தம், அப்படின்னா சத்து அப்படின்னா சத்துக்கள் மகான்கள். அந்த மகான்கள்லாம் பெருமாள் கிட்ட தானே எப்பவுமே இருக்கா, அதனால பெருமாளுக்கு சத்வான் அப்படின்னு பெயர் என்ன சொல்லலாம். அதாவது பாஞ்சராத்திரம் அப்படின்னு பெயர் வந்தது இதுக்கு காரணம் என்ன இன்னும் சந்தேகம். பஞ்சான அஞ்சு எல்லாருக்கும் தெரியும், அஞ்சு ராத்திரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இதுக்கு பாஞ்சராத்திரங்க பெயர் அனாதிகாலமா இருக்கு. அதுக்கு நிர்வசனம் அம்பாலே பாஞ்சராத்திர ஆகமங்கள்லயே பல விதமா இருக்கு, ஒரு காரணம் இல்ல, நிறைய காரணம் சொல்லிருக்க, ஒருத்தரும் ஒரு காரணம் சொல்லியிருக்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அஞ்சு ராத்திரியில அஞ்சு பேர் பெருமாள் கிட்ட உபதேசம் கேட்டாலாம் அவர்களுக்கு அஞ்சு ராத்திரியில பெருமாள் சொன்னபடினால பஞ்சராத்திரம் பெயர் என்ன சொல்றது உண்டு. அஞ்சு பேரும் அஞ்சு ஆயுதத்தினுடைய அம்சமா, பெருமாளுடைய பஞ்சாயுதம் இருக்கொள்ளியோ, பஞ்சாயுதங்களுடைய அம்சமாக பஞ்சாயுதாம் சாஸ்தே பஞ்ச சாண்டில்யாச்ச ஔபகாயன மௌஞ்சாயன கௌசிகச்ச பரத்வாஜச்ச, அஞ்சு யோகிகள் வா தனித்தனியா இருந்து பெருமாள் கிட்ட கேட்டாலாம். அஞ்சு பேர் அஞ்சு ராத்திரியில இருந்து இந்த ஆகமங்களை கேட்டபடினால இதுக்கு பஞ்சராத்திரம் என்று பெயர் அப்படிங்கறதுதான் பிரசித்தமான காரணம், பலருக்கும் தெரியற காரணம். அது இல்லாம இன்னும் பல காரணங்கள் சொல்றது உண்டு. உதாரணத்துக்கு அஞ்சு சாஸ்திரம் பஞ்சனா அஞ்சு சாஸ்திரம் ராத்திரி அந்தே ராத்திரி ஆயிடுவான். இந்த பாஞ்சராத்திரத்தை வச்சு பார்க்கும்போது மீதி அஞ்சு சாஸ்திரங்கள்லாம் ராத்திரி ஆயிடுவான். பொதுவா ஒரு சாஸ்திரம்ங்கிறது ஞானத்தை கொடுக்கறபடினால அது பகல் மாதிரி இருக்கும். பகல் தானே ஞானத்தை கொடுக்கும், இருட்டுங்கிறது அஜானத்தை கொடுக்கும். ஞானத்தை கொடுக்கற சாஸ்திரங்கள்லாம் பகல் மாதிரி இருக்கும், ஆனா பாஞ்சராத்திரத்தை பக்கத்துல வச்சுட்டோம்னா அதெல்லாம் ராத்திரி ஆயிடுவான், வங்கி போயிடுவான், பிரகாசம் இல்லாம இருக்குவான். அதனால இதுக்கு பஞ்சராத்திரம் பெயர் அப்படின்னு சொல்றது உண்டு. அஞ்சு நாள்ல அதுவா ஒரு நாளையே அஞ்சா பிரிச்சு அதுல செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை செய்யறபடி சொல்றபடினால பஞ்சராத்திரம் பெயர் அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த மாதிரி அநேக விதமான காரணங்கள் அந்தந்த சமிதிகளிலேயே சொல்லியிருக்கா. ஆக இந்த பாஞ்சராத்திரம் அப்படிங்கிற இந்த ஆகமமானது பிரமாணம்தான் என்பதை சுவாமி தேசிகன் ஸ்தாச்சார் அப்படிங்கிறது அடுத்த திருநாமத்தில் இருக்கு. இப்ப நாம பார்த்த திருநாமம் பஞ்சராத்திர பிரமாண வித்து அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல சாட்டில் பிரம்மசூத்திரத்துல பாஞ்சராத்திரத்தை பத்தி சொல்லும் போது ஸ்ரீ பாஞ்சராத்திர அதிகரணம்னு ஒரு அதிகரணமே இருக்கு. உற்பத்தி சம்பவாத் அச்ச கர்த்துஷ்கரணம் விஜயானாதி பாவேவா தது அப்ரதிஷேதா அப்படிங்கிற, இதை யாரும் மறுக்க முடியாது. பாஞ்சராத்திரத்தை ஜீவன் பிறக்கிறான் சொல்லிருக்கே அப்படின்னா ஜீவன் பிறக்கிறான் அப்படின்னு சொல்லல அங்க. பின்ன என்னன்னு கேட்டா பெருமாள் வந்து ஒரு ஜீவன் அதிஷ்டானம் பண்ணியோ அவர் அவதாரம் பண்றது சொல்ற இடம் அது அப்படின்னு அந்த தத்துவங்களை எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து பாஞ்சராத்திர ஆகமத்தை ஸ்தாபிக்கிறார் வியாசர். இப்படிப்பட்ட பாஞ்சராத்திரம் பிரமாணம் அப்படிங்கறத பலவிதம்னா இதெல்லாம் விசாரம் பண்ணி ஸ்தாபிக்க வேண்டியதா இருக்கு. அதனால ஒன்னு ஒண்ணு விசாரம் பண்ணிதான் ஸ்தாபிக்கிறார் சுவாமி தேசிகன். ஏகாயன சாஸ்திரம் வச்சுன்னு வந்தது அப்படின்னா இது என்ன ஏகாயன சாஸ்திரம் என்ன நான் கேட்டது இல்லையே அப்படின்வா. ஏகாயன சாக்கான ஒரு சாக்கை இருக்கானா அப்படின்வா. அப்ப அதுக்கெல்லாம் சமாதானம், இது எல்லாத்துக்கும் என்னென்ன கேள்வி இருக்கோ எல்லாத்துக்கும் சமாதானம் சொல்லி ஜீவாஞ்சராத்திரம் பிரமாணம் அப்படிங்கிறத ஸ்தாபிச்சவர் என்ன அர்த்தம். அடுத்த திருநாமம் அஸ்மார்த்த சம்ஸ்கிரியாதீனா பிரம்மண்யாபத்தி வாரகா. ஸ்மிருதிகளில் சொன்ன முறையில் சம்ஸ்காரம் இல்லாமல் வேறு ரீதியில் சம்ஸ்காரம் பெறுவதால் பிராமண தகுதி கிடையாது என்ற கேள்வியை மறுத்தவர் என்ன அர்த்தம். என்னட்டோ மற்ற அர்த்தம் புரியாது. இப்ப கேள்வி என்னன்னு கேட்டானா சில பேருடைய கேள்வி ஸ்மிருதியில சொன்ன ரீதியில தான் நமக்கு சம்ஸ்காரங்கள், சம்ஸ்காரம் அப்படின்னா சீமந்தம் உபநயம், சீமந்தம் உபநயனம் சவுளம் முதலான சம்ஸ்காரங்கள் விவாகம் இதெல்லாம் சம்ஸ்காரம் பெயர். இந்த சம்ஸ்காரத்தெல்லாம் ஸ்மிருதியில சொன்ன ரீதியில நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆபஸ்தம்பர் சூத்திரத்திலையும் இன்னும் மற்ற சூத்திரங்களையும் என்னென்ன சொல்லியிருக்கிறோ அதெல்லாம் நம்ம பின்பற்றிட்டு சம்ஸ்காரங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஸ்ரீபாஞ்சராத்திரத்துல இதே சம்ஸ்காரங்களே வேற ரீதியில சொல்லியிருக்கா. ஸ்மிருதியில சொன்ன முறை இல்லாமல் வேற முறையில் நமக்கு இப்போ சந்தியாவந்தமே எடுத்தால் கூட வித்தியாசம் வரும். பாஞ்சராத்திர ஆகமத்தில் இருக்கிற சந்தியாவந்தனம் வேற, ஸ்மிருதி பிரக்கிரியில் வர சந்தியாவந்தனம் வேற. சந்தியாவந்தனமோ இல்லை திருவாராதனமோ எதை எடுத்தாலுமே புண்ணியாவச்சனமோ எதை எடுத்தாலும் இந்த ஆகமத்தில் வேற மாதிரி இருக்கும், ஸ்மிருதியில் வேற மாதிரி இருக்கும். இப்போ வைதிகர்கள் எல்லாம் ஸ்மிருதியில் இருக்கிற முறையில் தான் பண்ணிட்டு இருக்கா. இப்பவும் வைஷ்ணவர்கள் நம்மளாம் அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் பாஞ்சராத்திர ஆகம நிஷ்டர்கள் இதை பின்பற்றுறதில்லை, அவள் ஆகமத்தில் சொல்லதை பண்ணியிருக்கா. அதனால ஸ்மிருதியில சொன்ன ரீதியில சம்ஸ்காரங்களை அவ பண்ணாதபடினால அவளுடைய அனுஷ்டானம் எப்படி சரியா இருக்க முடியும் என ஒரு கேள்வி. அதனால அப்ரமண்யம் அவெல்லாம் பிராமணாலே ஆகாதுன்னு விட்டார் விட்டார். ஸ்ருதியில சொன்னபடி உபநயனம் பண்ணாதானே பிராமணன், உபநயனம் பண்ணலன்னா இந்த ரீதியில உபநயனம் பண்ணல அப்படின்னா அவன் எப்படி பிராமணன் ஆக முடியும் அப்படின்லாம் கேள்வி வந்த அதை மறுத்திருக்கார் சுவாமி தேசிகன். அப்படி கிடையாது, இவாடும் ஒரு பிரமாணத்தை வச்சுன்னுதான பண்றாள், பாஞ்சராத்திர ஆகமத்தை வச்சுன்னு தானே பண்ணிட்டு இருக்கா, அந்த அதுவும் சரியான பிரமாணம் தானே, பகவானே அருளி செய்த பிரமாணம் தானே, அதனால அவளுக்கு அந்த தோஷம் எதுவும் கிடையாது. பாஞ்சராத்திரமும் வேதத்தை மூலமா வச்சு வந்ததுதான். மற்ற ஸ்மிருதி மனுஸ்மிருதி எப்படியோ, யாஜ்யாலிக ஸ்மிருதி எப்படியோ, ஆபஸ்தம்பருடைய ஸ்மிருதிகள் எப்படியோ, இல்ல போதாயனருடைய ஸ்மிருதிகள் எப்படியோ, அப்படிதான் பாஞ்சராத்திரம். ஸ்மிருதிகள்லயே பலது இருக்கும்போது அவளுடைய குலக்கிரமத்துல என்ன வருதோ அதுதான் பின்பற்றுறோம். ஆபஸ்தம்ப சூத்திரத்தை சேர்ந்தவர்கள்னு சில பேர் இருக்கா, போதாயன சூத்திரத்தை சேர்ந்தவர்கள்னு சில பேர் இருக்கா, அந்தந்த சூத்திரத்தை வந்தவா அந்தந்த சூத்திரப்படிதான் உபநயனம் செய்வாள். ஆபஸ்தம்பப்படியான உபநயனம் வேற, போதாயனப்படியான உபநயனம் வேறையா இருக்கலாம். தர்ப்பணத்தில் பார்த்தோம்னா ஆபஸ்தம்பருடைய தர்ப்பணம் வேற, போதாயனாளுடைய தர்ப்பணம் வேறன்னு வித்தியாசம் இருக்கு. அப்ப இவர் சொல்லி இருக்கிறத இவர் தானே பண்ற, அவர் சொன்னதை இவர் பண்ணலையே, அதனால இவருக்கு தோஷம் சொல்ல முடியுமோ? ஆபஸ்தம்ப சூத்திரத்துல வரக்கூடியவர் ஒருத்தர் போதாயன சொன்னதை பண்ணலையே அப்படிங்கிறபடினால இவர் பிராமணன் இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்ல போதாயனர் சொல்றதை பண்றவர் ஆபஸ்தம்பர் சொன்ன ரீதியில பண்ணலையேங்கிறபடினால அவர் பிராமணர் இல்லைன்னு சொல்ல முடியாது. பின்ன என்ன கேட்டா, அவரவர்கள் அவரவர்களுடைய குலக்கிரமத்தை அனுசரிச்சு அவ அனுஷ்டானத்தை செய்வார்கள். அதே போலதான் ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகம நிஷ்டர்களும் இன்னொருத்தர் சொன்னதை பண்ணலையேன்னு கேட்கக்கூடாது. இவ்வளவு இவா குலக்கிரமத்தால் இவர்கள் அந்த ஆகமப்படி உபநயனம் முதலான சம்ஸ்காரங்கள் எல்லாம் இவர்களுக்கு உண்டு. ஸ்மிருதியில சொன்னதை நீ பண்ணலையே அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா ஸ்மிருதியிலே பலது இருக்கும்போது அவாவா குலக்கிரமம் தானே இதுல நியாமகம். ஸ்மிருதினா எந்த ஸ்மிருதியும் கேட்டா குலத்துல எதுவோ அதுதானே. இப்ப இவர்களும் அவர்களுடைய குலக்கிரமத்துல வந்த ஏகாயன சாசையிலேருந்து வரக்கூடிய பாஞ்சராத்திர ஆகமத்தை பின்பற்றி உபநயன சம்ஸ்காரங்கள் எல்லாத்தையும் பண்ணபடியினால இவாளுக்கும் தோஷம் கிடையாது. தர்மசாஸ்திரத்துல எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறது எல்லாரும் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அந்தந்த குலக்கிரமத்துல யார் யாருக்கு என்னென்ன இருக்கோ அதுதான் அவா பண்ணணும். ரிக்வேதிகள், சாமவேதிகள், யஜுர்வேதிகள் இவளுக்கெல்லாம் அநேக வித்தியாசம் உண்டு. இவா பண்ற சந்தியாவந்தனம் இருக்காது, அவரை பண்றது. ஒரே வேதம் ஒன்னானாலுமே அதுல சூத்திர பேதங்கள்லாம் நிறைய இருக்கு. ஆனா இவர் பண்றது அவர் பண்ணலையேன்னு கேட்க முடியாது. அவர் குலக்கிரமடி அவர் பண்ற அப்படிதான் சொல்லணும். அப்படிதான் இப்ப சம்பிரதாயம் இருக்கு. அதே ரீதியில அந்தராத்திர ஆகமம் அப்படிங்கிற அந்த ஆகமத்தை பின்பற்றி அந்த குலத்துல வந்தவர்களுக்கு அந்த ரீதியில்தான் உபநயனமும் இன்னும் மற்ற சம்ஸ்காரங்களும் நடக்கும். அதை வச்சுன்னா அவளுக்கு தோஷம் உண்டு என்று சொல்லக்கூடாது. இன்னொருத்தர் சொன்னது செய்யலேன்னு தோஷம் உண்டுன்னு பார்த்தா எல்லாருக்குமே தோஷம் உண்டுன்னு ஆயிடும். அதனால அப்படி சொல்லக்கூடாது. அந்த குலத்தை அவர் அனுசரிச்சார்கள்னா சரி, இதுதான் வைதிகமான ஒரு மார்க்கம். அதனால திருநாமம் அஸ்மார்த்த சம்ஸ்கிரியாதீன அப்ரம்மண்யாபத்தி வாரகா. ஸ்மிருதியில சொன்ன சம்ஸ்காரம் உபநயனம் இவருக்கு இல்லை, அதனால இவர் பிராமணர் இல்லைன்னு சொல்றது தப்பு அப்படிங்கிறத சுவாமி தேசியம் ஸ்தாபிச்சாராம். திரையாக மோக்த கர்மாதிகாரி வைஷம்ய சாதகா அப்படின்னு அடுத்த திருநாமம். சரி, அப்படியானால் ஸ்மிருதிகள்ல சொல்லக்கூடிய கர்மங்களை யார் செய்யணும், ஆகமங்கள்ல சொல்லக்கூடிய கர்மங்களை யார் செய்யணும், இவன் அதை பண்ணலாமா அவன் இதை பண்ணலாமா அப்படின்னா அதிகாரி வைஷம்ய சாதகா. இதுல அதுக்கு அதிகாரிகள் இருக்கா, அவளுக்குள்ள வித்தியாசம் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரிதான் செய்யணும். ஒரு உதாரணம் பார்த்தா எல்லாமே வேதத்துல இருக்கிறத எல்லாரும் செய்யணும் சொல்ல முடியாது. வேதத்துல பல யாகங்கள் இருக்கு. சொர்க்கம் வேணும்னாலோ இல்ல இங்கேயே புத்திர பஸ்தாதிகள்லாம் நிறைய வேணும்னாலோ அதுக்கு இதுக்கான யாகங்கள்லாம் நிறைய இருக்கு. இல்ல எல்லாரும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. சொர்க்கம் வேணுங்கிறவன் தான் அதை செய்யணும். புத்திரன் வேணும் அப்படிங்கிறவன்னா புத்திரகாமேஷ்டி பண்ணவே தவிர எல்லாரும் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. சொர்க்கம் வேணுங்கிறவன் தான் அந்த சொர்க்கத்துக்கான யாகம் பண்ணவே தவிர எல்லாரும் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அதனால அதுக்கான அதிகாரிகள் அப்படின்னு உண்டு. அந்தந்த அதிகாரிகள் அதை பண்ணணும். இப்போ சிலர் என்ன பண்றாங்க கேட்டானா, எனக்கு இந்த புத்திரன் பசு அப்படிங்கறதும் சொர்க்கம் முதலான அல்ப பலனும் எனக்கு வேண்டாம், எனக்கு பகவத் ஆராதனம் தான் வேணும், அதுதான் எனக்கு பலனா வேணும் அப்படின்னா அவளுக்காக பாஞ்சராத்திரம் இருக்கு. அதனால அதிகமான வித்யா முதலான கர்மங்கள்லாம் இதுல சொல்லி இருக்கு. அதனால நான் பெருமான ஆராதிச்சு மோட்சத்துக்கு நான் போறேன்னு ஆசைப்படுறவன் பாஞ்சராத்திரத்தை வரணும், சொர்க்கம் வேணும்னு ஆசைப்படுறவன் அவன் வேற ஸ்மிருதிகள்ல இல்ல வேதங்கள்ல சொன்ன காமிய கர்மங்களை செய்யணும் அப்படின்னு வியவஸ்தை இருக்கு. அதனால அதிகாரத்துக்கு ஏற்ப அவளுக்கு அது இது அப்படின்னு ஆன பண்ணினாலும் இதுல எந்த தோஷமும் கிடையாது. எல்லா அதிகாரிகளுமே அந்தந்த அதிகாரத்துக்கு ஏத்த மாதிரி செஞ்சா போறோம், நூத்தர் செய்யறது தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதனால பாஞ்சராத்திர அதிகாரிகள் அவ சூத்திரப்படி அவளுடைய சம்ஹிதைப்படிதான் எல்லாமே செய்வார்கள். அது ரொம்ப சரியான விஷயமா இருக்கும். நீ வேதத்துல சொன்ன மாதிரி நீ யாகங்கள்லாம் பண்ணலையே நான் அவகிட்ட கேட்க முடியாது, அவர்கள் அதுக்கு அதிகாரிகள். ஒரு உதாரணம் பார்த்தோம் முன்னாடியே, பிஷ்ட பசு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதாவது யாகத்துல பண்ணும் போது பாஞ்சராத்திர பிரக்கு எப்படி யாகம் பண்ண உபச்சேர பசு அப்படின்னு ராஜா இருந்த மகாபாரதத்துல சொல்லும் போது அவர் மாவுனாலே ஒரு மிருகத்தை செஞ்சு வச்சு அதை வச்சு யாகம் பண்ணார் அப்படின்னு, அது அவருக்கு தோஷமாகாது. ஏன்னா பாஞ்சராத்திர ஆகமத்தில் அது சொல்லியிருக்கு, அவர் பாஞ்சராத்திர நிஷ்டர். அதனால அது இதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ சரணாகதி பண்ணவர்களான வைஷ்ணவர்கள் நாம இருக்கோம், நமக்கு எந்த பிரக்கிரியா, நம்மாங்கல்ல நாம உபநயனம் முதலானதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா பாஞ்சராத்திர ஆகமப்படி பண்ணணுமா இல்ல ஸ்மிருதிகள் சொன்னபடி பண்ணணுமா? அதே மாதிரி சந்தியாவந்தனம் முதலானதெல்லாம் பாஞ்சராத்திர ஆகும்படி பண்ணணுமா ஸ்மிருதிகள் சொன்னபடி பண்ணணுமா? சில பேருக்குள்ள சந்தேகம் அப்படின்னு கேட்டா பாஞ்சராத்திர ஆகும் பண்ணா விசேஷம் அப்படின்னு சில பேருடைய சந்தேகம். ஏன்னா அங்க பகவான் நாமங்கள் தான் நிறைய வரும் பாஞ்சராத்திர ஆகமத்துல, வாசுதேவ பிரத்யும்ன சங்கர்ஷன அனிருத்த முதலான நாமங்கள் தான் நிறைய இருக்கும். ஸ்மிருதியில சொன்னபடி பார்த்தோம்னா பகவானுடைய நாமங்களும் வரும், கேசவ நாராயண மாதவ இதெல்லாம் ஆசிரமத்திலே வரும். இது இல்லாம சர்வாப்தியோ தேவதாப்தியோ நமோ நம அப்படின்னு வரும், பிராச்சிய திசையன் மகா தட்சிணாய திசையன் மகா திக்குக்கு நமஸ்காரம், எல்லா தேவதைகளுக்கும் நமஸ்காரம், சூரியனுக்கு நமஸ்காரம், இப்படி எல்லாம் வரும். ஆனா பாஞ்சராத்திர ஆகமத்துல இப்படி எல்லாம் வராது. அதனால வைஷ்ணவனா இருக்கிறவன் அதுவும் பரவாயில் ஏகாந்தியா இருக்கக்கூடியவன் பாஞ்சராத்திர ஆகமப்படி பண்ணலாமே, எதுக்கு ஸ்மிருதி படி பண்ணணும்? அதனால மொத்தமா எல்லாரும் மாறி பாஞ்சராத்திர ஆகும் இப்படி பண்ணலாமா? அதுதானே விசேஷம், நமக்கு பகவான் நாமாவை சொல்லி பண்றது தானே விசேஷம். அது இல்லாம வேற எதையோ சொல்றதை காட்டிலும் இதை சொல்லிதானே பண்ணணும் என்ன ஒரு கேள்வி எல்லாம் வரும். அதுக்கெல்லாம் பதில் சொல்றக்க சுவாமி தேசி அப்படிலாம் கிடையாது. ஸ்மிருதிப்படி இருக்கிறவன் மாத்தி பண்ணக்கூடாது, அந்த குலக்கிரமம் எதுவும் அதை மாத்தக்கூடாது. நம்ம குலக்கிரமம் இப்படி நமக்கு ஒரு கோத்திரம் இருக்கு, ஒரு சூத்திரம் இருக்கு, அதெல்லாம் மாறிட முடியாது. அதுபடிதான் நம்ம பண்ணணும். சுவாமி தேசியன் அழகா ரெண்டு காரணம் சாதிச்சிருக்கார். ஒன்னாவது, பெரிய நம்பி முதலான பரமாச்சாரியர்கள் தம் சூத்திரத்தின்படியே யஜ்ஞாதிகள் செய்தார்கள். ஆகா அழகான விஷயம் என்ன கேட்டா, இது செய்யலாமா அது செய்யலாமா, இது நல்லா இருக்கா நல்லாலே அதெல்லாம் இருக்கட்டும், எம்பெருமானாருக்கே ஆச்சாரியனா இருக்கக்கூடிய பெரிய நம்பிகள் யாகம் பண்ணி சூத்திரப்படிதான் பண்ணார், ஸ்மிருதிப்படிதான் பண்ணார், பாஞ்சராத்திர கோபி பண்ண அவரே அப்படி அனுஷ்டானம் பண்ணும்போது நமக்கு என்ன, இது ஒண்ணே போறோம், ரெண்டாவது காரணமே தேவையில்லை. ஸ்ரீ பாஷ்யகாரர் சந்தியாவதனம் பண்ணும் போது பாஞ்சராத்திராகவும் அப்படி பண்ணல, ஸ்மிருதிப்படிதான் பண்ணார், போருமே இதே பெரிய பிரமாணம் ஆச்சு. சுவாமி தேசியன் அழகா என்ன சொல்றாருன்னா, ஆன பின்பு பாஷ்யகாரர் சிஷ்ய பிரதிஷ்யர்கள் எல்லாம் அவ்வாறு அனுஷ்டிக்க கடவர் அப்படின்னு ரகசியத்தில் சாதிச்சிருக்கார். பாஷ்யகாரோட சிஷ்ய பிரதிஷ்யர்கள்லாம் இதுல சந்தேகப்பட்டு நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு இங்கிருந்து பாஞ்சராத்திரத்துக்கு மாற வேண்டியது, அப்புறம் பாஞ்சராத்திரத்துல இங்க மாற வேண்டியது, இந்த கதையெல்லாம் பண்ணாமல் அவரவர்களுடைய குலத்துல என்னென்ன வந்திருக்கோ அதுபடி பண்ணணும். அந்த ரீதியில சூத்திரப்படிதான் முக்காவாசி வைஷ்ணவர்கள் இருக்கார்கள், ஆகமனிஷ்டர்கள் தவிர மற்றவர்கள்லாம் உபநயன சம்ஸ்காரங்கள்லாம் சூத்திரப்படிதான் எல்லாம் இருக்கும். அதனால வாஷியருடைய சிஷ்யர்கள் வம்சத்தில் வந்தவர்கள் எல்லாருமே அவர்களுடைய சூத்திரப்படிதான் உபநயனாதி எல்லாம் பண்ணிக்க வேண்டியது அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்க சுவாமி தேசிய வைதிக பிரக்கிரியை ஸ்தாபிச்சிருக்க. பாஞ்சராத்திரம் பிரமாணம் தான் அப்படின்னு சொல்லி ஸ்தாபிக்கிறது ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி இந்த பிரக்கிரியை ஸ்தாபிக்கிறதும் ஒரு பக்கம் இருந்திருக்கு. எல்லாருமே வைஷ்ணவர்கள் எல்லாமே பாஞ்சராத்திர இஷ்டர்கள், பாஞ்சராத்திரத்தை போக முடியாது. நமக்கு சிலது பாஞ்சராத்திரத்தில் இருக்கு, நம்முடைய சம்ஸ்தானங்கள்லாம் நம்ம குலக்கிரமத்தில் இருக்கு. அதனால அதெல்லாம் நீங்க சொல்லணும் அப்படிங்கிறதையும் ஸ்தாபிச்சிருக்க. அதனால சொன்ன கர்மங்களுக்கு அதிகாரி வேற, ஆகமங்கள் சொன்ன கர்மம் அதிகாரி வேற. அவரவர்கள் அவரவர்களுடைய குலக்கிரம் அப்படி செய்யணும். பாஞ்சராத்திர ஆகம் அப்படி பின்பற்றுவார்கள் அந்த குலக்கம் உபநயனாதி செய்து கொள்ளலாம். மற்றவர்கள் எல்லாம் வேதத்தில் சொன்னபடி, ஸ்மிருதிகள் சொன்னபடி சம்ஸ்காரங்கள் எல்லாம் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு வித்தியாசத்தை ஸ்தாபித்தார். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எதுவுமே மாறிடக்கூடாது. வேதாத்தியனத்துல இருந்து ஆரம்பம், வேதாத்தியனமே அவன் எந்த வேதத்தை சேர்ந்தவனோ அந்த வேதத்தை அவன் அத்தியனம் பண்ணுவான். சுவாத்தியாயா அப்படின்னு பெயர். சுவாத்தியானம் தன் குலத்தனப்படி வந்த ஒரு வேதம் தான். ரிக்வேதமா இருந்தா ரிக்வேதத்தை அத்தியனம் பண்ணும், யஜுர்வேதமா இருந்தா யஜுர்வேதத்தை அத்தியனம் பண்ணும், சமவேதமா இருந்தா சமவேதத்தை அத்தியனம் பண்ணும். இவன் குலக்கிரமத்துல ரிக்வேதம், ஆனா படிச்சது சமவேதம் அப்படின்னு இருக்க கூடாது. ரும்பாத்தியா இருந்தா தன்னுடைய குலக்கிரமப்படி வந்திருக்கக்கூடிய வேதத்தை முதல்ல படிச்சுட்டு அப்புறம் வேணா இன்னொரு வேதம் படிச்சுக்கலாம், அப்புறம் வேணா மூணு நாலு வேதம் கூட படிக்கலாம், ஒரு நாள் முடிஞ்சா. ஆனா இதை விட கூடாது அப்படின்னு இருக்கோ இல்லை. அதே மாதிரி அவர்கள் அவர்கள் குலக்கிரமத்தை விடக்கூடாது. பாஞ்சராத்திர ஆகம நிஷ்டர்கள், அந்த குலக்கிரமப்படி பாஞ்சராத்திர ஆகமத்தில் வந்தவர்கள், அவர்களுக்கு வந்து உடையின சம்ஸ்காரங்கள் அந்த பாஞ்சராத்திர ஆகமப்படி இருக்கும். அது இல்லாதவர்களுக்கு உடையின சம்ஸ்காரங்கள்லாம் பாஞ்சராத்திர ஆகமப்படி இருக்காது, ஸ்மிருதிப்படி இருக்கும் அப்படின்னு ஸ்தாபிச்சார். அடுத்ததெல்லாம் ஏகாயனா பௌருஷேய பாவசாதன வேதிதா. அது ஒரு ஆட்சேபம், பாஞ்சராத்திரத்துக்கு மூலமான வேதம் இது அப்படிங்கிறத ஏகாயன சாக்கா அப்படின்னா, ஏகாயன சாக்கா இதெல்லாம் கேள்விப்பட்டது இல்லையே, இது வேதத்தை சேர்ந்ததுன்னா யாராவது புருஷர் பண்ணி வேதத்தில் சேர்த்து விட்டாரா பின்னாடி அப்படிதான் கேட்டா, அதெல்லாம் கிடையாது. இது நித்தியமானது, வேதம் தான் இது. கனெக்ஷன் பண்ணி வேதத்தில் சேர்த்தது இல்லை, தனியாதையாகவே வேதத்திலே இருக்கக்கூடியது இந்த ஏகாயன சாக்கா அப்படின்னு. எல்லா வேதபாவங்களுமே நித்தியமானது, அனாதியா இருக்குன்னு சொல்ற மாதிரி இந்த ஏகாயன சாக்கையும் நித்தியமா இருக்கு, அனாதியா இருக்கு. இந்த விஷயத்த பல ஆச்சாரியர்கள் சாதிச்சிருக்காளாம். சுவாமி தேசி நிறைய பேர் திருந்தா அவங்க இருக்கிறேன். ஆகந்தார் வந்து ஆகம் பிராமணத்துல சாதிச்சிருக்க அப்படிங்கிறது இருக்கட்டும். கோஜராஜன், பலதேவாச்சாரியர், இதெல்லாம் விவாத ஆச்சாரியர் சொல்லி இவர்கள்லாம் கூட ஏகாயன சாக்கையை ஒட்டும் இருக்காங்க. அது வேதம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால ஏகாயன அபௌருஷேய பாவ சாதன வேதிதா. இது அபௌருஷே, ஏகாயன சாக்கிங்கிறது மனுஷன் பண்ணதும் இல்லை, பெருமாள் பண்ணதும் இல்லை, இது நித்தியமானது, வேதம் போட்டது. வேதமே தான் இது. இதே மூலமாக வச்சிருந்து பாஞ்சராத்திர ஆகமம் வந்திருக்கு, அதுவும் பிரமாணமானதுதான் அப்படிங்கறத ஸ்தாபிச்சார். அடுத்த திறனாகும் ஸ்ரீ பாஞ்சராத்திர சித்தாந்த வேத லட்சண வேதிதா. அடுத்தது சதுர்விதாகம பிரம்ம பிராப்தி ஹேதுத்வ சாதக சித்தாந்த சம்ஹிதா தத்தத் சாங்கதிய பரிகார விதே. இதுல ஸ்ரீ பாஞ்சராத்திர சித்தாந்தங்களை பற்றியான விஷயங்கள் எல்லாம் இனிமே வரப்போகுது. சித்தாந்தம் அப்படின்னா பாஞ்சராத்திரத்துக்கே சித்தாந்தம் தான் பெயர் பொதுவாகவே. அந்த ஆகமங்களுக்கே சித்தாந்தங்கள் அப்படின்னு பெயர் உண்டு. அதில் நாலு விதமான சித்தாந்தங்களா பிரிச்சிருக்கா. ஆகம சித்தாந்தம், மந்திர சித்தாந்தம், தந்திர சித்தாந்தம், தந்திராந்த சித்தாந்தம் என நாலு இருக்கு. ஆகம சித்தாந்தம் அப்படிங்கிறது நாலு வியூகமூர்த்தி, வாசுதேவன், பிரத்யுமனன், சங்கரன், அனிருத்தன் என்ன நாலு வியூகமூர்த்திகளை உபாசனம் பண்ணி அது மூலம் மோட்சத்துக்கு போகக்கூடிய வழியை சொல்லு. மந்திர சித்தாந்தம் அப்படிங்கிறது யூகமூர்த்திகள் மாதிரி கேசவாதி மூர்த்திகள் இருக்கா வீடியோ, அதுவும் ஒரு யூக பேதம்ங்கிறார் சுவாமி தேசிகன். கேசவ நாராயண மாத்மா முதலான 12 யூகமூர்த்திகள் இருக்கா, இன்னும் பல மூர்த்திகள் இருக்கா, அவர்களை எல்லாம் பூஜிக்கிற பிரகாரத்தை சொல்றது மந்திர சித்தாந்தம் என்று பெயர். தந்திர சித்தாந்தம் அப்படின்னா இன்னும் எத்தனையோ பகவானுடைய ரூபங்கள், திருவாபரணங்கள், திரு ஆயுதங்கள் இதெல்லாம் சேர்த்து வச்சு பெருமாளுடைய ரூபங்களை எல்லாம் பூஜிக்கிறது பற்றி தந்திர சித்தாந்தம் அதுதான் இப்போ இருக்கு. தந்திராந்திர சித்தாந்தம் அப்படிங்கிறது பகவானே இன்னும் பல விசித்திரமாக நரசிம்மனாக ஹயகிரீவனாக, நரசிம்மன் சிம்ம முகமாக இருக்க, ஹயகிரீவன் அப்படின்னா குதிரை முகமாக இருக்க, இது மாதிரி பெருமாளுக்கு என்னென்ன விசித்திரமான திருமேனிகள்லாம் இருக்கோ அதையெல்லாம் தனியா பூஜிக்கிறத பத்தியான விசேஷமா சொல்றது தந்திராந்திர சித்தாந்தம் அப்படின்னு பெயர். இப்படி 4 விதமா சித்தாந்தம் இருக்கிறதா சொல்றது உண்டு. இதே கொஞ்சம் மாத்தி மாத்தி சொல்றதும் உண்டு, பல ஆகமங்கள்ல பல விதமா இருக்கு. ஸ்ரீ புஷ்கரத்துல இப்படி சொல்லியிருக்கு, இதே கொஞ்சம் மாத்தி வேற விதமாகவும் மாத்தி சொல்றது உண்டு. தினம் ஒரு 4 விதம் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா போதும். சதுர்விதாதம பிரம்ம பிராப்தி ஹேதுத்வ சாதக, நாலு விதமான ஆகமங்கள்ல நிஷ்டனா இருந்தானா விசேஷமா இதுன்னு சொன்ன உபாசனங்கள்லாம் செஞ்சா கூட பிரம்ம பிராப்தி கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கறத சாப்பிட்டவர். மோட்ச பலனும் கிடைக்கும், இந்த லோகத்திலையும் நல்ல சித்திகள்லாம் இருக்கும், நம்ம கேட்ட பலன் எல்லாமே கிடைக்கும், இதெல்லாம் விளக்கம் இருக்கு. முக்கியமாக மோட்சம் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஆகமப்படியான மோட்சம் அப்படிங்கறதோட ஒண்ணு இருக்கு. ஆகம ரீதியில அதாவது உபநிடத்துல சொன்ன முறை மாதிரி பாஞ்சராத்தில் சொன்ன வரைப்படியும் மோட்சம் பெறலாம் அப்படிங்கறதும் இருக்கு. சித்தாந்த சம்ஹிதா தத் சாங்கரிய வரிகாரம் இது அப்படின்னு ஆரம்பிச்சு அடுத்த திருநாமங்கள்ல இருந்து இதுல இந்த ஆகமங்கள்ல சாங்கரியம் ஒன்னு ஆரம்பிச்சு ஒரே இடத்துல 2-3 ஆகமத்தை சேர்ந்து கலப்படமா பண்ணலாமா, இந்த ஆகமங்கள்ல எது வசதி எது தாழ்ந்தது, ஏன் அது வசத்தின்னு சொல்றா, ஏன் தாழ்ந்ததுங்கிற வைகாணசம் பாஞ்சராத்திரம் ரெண்டு இருக்கேன், எதுல எது உயர்ந்தது எது தாழ்ந்தது, இது ரெண்டையும் மாற்றி சொல்லலாமா அப்படின்னு முதலான கேள்விகளுக்கெல்லாம் சமாதானமாக பல விஷயங்களை சுவாமி தேசியம் சாதிச்சிருக்க, அது அடுத்த திருநாமத்திலேருந்து பார்க்க போறோம். இதுவரை பாஞ்சராத்திர ஆகமம் பற்றியான ஒரு அறிமுகமும் அதுல சித்தாந்தங்கள் 4 விதமா இருக்கிறத பத்தியும் இதுவரை பார்த்தோம். 530 திருநாமம் வரை கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.